ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം യഗ്രീവമുപാസ്മഗേ ശ്രീലക്ഷ്മീവല്ലഭാരംഭാം വിഖനോ മുനിമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാ മംഗനെടുമതിൽ പുടിശൂടയൊത്തിയെന്നും മണിനഗരത്തുലകനിത്തും വിളക്കും ജ്യോതി ഗംഗതിലോൻ കുലത്തിക്കോ വിളക്കായി തോന്നി വിൺമുഴുതും ഉയർക്കൊണ്ട വീരൻ തന്നെ ശങ്കനെടും കരുമുകിലൈ രാമൻ തന്നെ പിള്ളൈ നഗർ തിരുച്ചിത്ര കൂടം തന്നു എങ്കൽ തനി മുതൽവൻ എംപെരുമാൻ തന്നെ എന്തുകൊളോ കൺകുളിര കാണുനാളി കമ്പനിൻ കാവ്യനായകൻ രാമപിരാനുടിയ ചരിത്രം കമ്പരാമായണം യുദ്ധകാണ്ഡത്തെ അനുഭവിച്ചു വരുകോം ഇന്ന് യുദ്ധകാണ്ഡത്തിലെ നാഗപാസ പടലത്തെ പാർത്തോം വരുടനുടിയ വരുവയിനാലേ വേദാത്മാ എമ്പെരുമാനുടിയ സെന്റാൽ കൊടയാം ഇരുന്നാൽ സിംഹാസനമാം നിന്നാൽ മറവടിയാം നീൽകടൽ എന്നും പുണയാം മണിവിളക്കാം പൂമ്പട്ടാം പുഴുകു മനയാം എന്ന് നിത്യസൂരികളാക ഒളിവിൽ കാലമെല്ലാം ഉടനായി മണ്ണി വഴിവിലാ അടിമൈ ചെയ്തവരാക ഇരിക്കക്കൂടിയ അനന്ത ഗരുഡ യുദ്ധസേനകൾ അതിൽ അന്ന ഗരുടനുടിയ വരുകയിനാലേ നാഗപാസം അണുകിറത് എതിർപാർക്കാതെ ഇന്ദ്രജിത്ത് മീണ്ടും എപ്പടി സണ്ടി പോടലാം എന്ന് യോസിക്കാൻ പടത്തലവുകളെ അനുപ്പുകൾ പടത്തലവൻ വധിപ്പടലം എന്ന് അടുത്തു ഇരിക്കുന്നത് പടത്തലവർ വരുകാർ അടുത്ത് മകരക്കണ്ണൻ വരുകാൻ അടുത്ത് ബ്രഹ്മാസ്തിരം എന്ന തലപ്പ് ഇന്ദ്രജിത്തനിൻ മന്ദിരപ്പോർ പടത്തലവർ വരുകാർ രാവണത്തിലെ ആശി പെറ്റുകൊണ്ട് പെരും പടയോട് വരുകാർ അന്ന് പടത്തലവരുടെ പേരെ മറ്റും പാർപ്പം മഴക്കുറൽ തേരിൻ മേലാൻ മാപെരും പക്കൻ മന്നോ തമിഴിലെ തൂയ തമിഴിലെ കമ്പൻ പെയറി തരുകാൻ മാപെരും പക്കൻ അടുത്തത് நடை நிரப்பெரும் கடைவாய் எனக்குவான் புகை நிற கண்ணன் புறங்கொள் பேரினான் புகை நிற கண்ணன் புகையை போன்ற நிறத்தையுடைய கண்ணன் வஜ்ரத்தியை ஏற்றவன் மலையின் மேனியான் வஜ்ர தந்தன் என்பதை வஜ்ரத்தை ஏற்றியான் என்று சொல்லுகிறான் கம்பன் அடுத்து சோளம் ஒன்று உடையவன் பிசாசன் போன்றுவான் பிசாசன் வருகிறான் வேள்வியின் பகைவன் ஆமரோ சோரியும் கனலியும் சொரியும் கண்ணினான் வேள்வி பகைவன் யஜ்ஞசத்து மாலி இப்படி படைத்தவர்களாம் வருகிறார்கள் இந்த படைத்தலைவர்களோடு ராமனுடைய படைகள் மோதுகின்றன அனுமன் புகைக்கண்ணன் போர் நடக்கிறது அங்கதனுக்கும் மாவக்கனுக்கும் போர் நடக்கிறது இதிலே எல்லோரும் அழிகிறார்கள் படைத்தலைவர்கள் மதம் செய்யப்படுகிறார்கள் தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆனால் மீண்டும் தருமம் வெல்லும் என்று சொல்வது போல இங்கே படைத்தலைவர்கள் அழிந்தார்கள் அடுத்து மகரக்கண்ணன் மகராட்சன் என்பதை மகரக்கண்ணன் என்கிறார்கள் அந்த மகரக்கண்ணன் என்பதும் கரனுடைய புதல்வன் கரன் ராமனாலே கொல்லப்பட்டார் அவனுடைய பிள்ளை வருகிறான் மகரக்கண்ணனுக்கும் ராமனுக்கும் போர் நடக்கிறது அந்த போரிலே அவன் வீரவசனம் பேசுகிறான் மகரக்கண்ணன் உருமிடி தென்னவில் நான் ஒளிபடுத்து உன்னோடு எந்தை செருமுடி தென் கண்ணின்ற சினம் முடித்து அமைவன் என்ன கருமுடி சமைந்த மேகம் கால் பிடித்தெழுந்த காலம் பெருமுடி கிரியில் பெய்யும் தரைபோல் பகை பெய்தான் என்னுடைய தந்தையை கொன்றவன் நீ எனவே உன்னை நான் கொல்லப்போகிறேன் அதற்கு பழிக்கு பழி தீர்க்கப் போகிறேன் என்று சொல்லி அம்பு மழையை பொடுகிறான் ராமபிரான் மகரக்கனுடைய தேர்ப்பாகம் தலையை அழிக்கிறானா? அன்னது கண்டவானோர் அதிகயம் உற்றாராழி மன்னனோ முருகலி வாயம்பூரு வாங்கி பொன்னெடும் தளம் தோற்று உண்ட புறவியில் குரங்கள் போக்கி நடு அறுத்து பாகன் தரையையும் நிலத்தில் வீழ்த்த. இப்படி மகரக்கனுடைய படைகள்லாம் அழிகின்றன. அவன் மாயத்தாலே போர் புரிகிறான். மாயத்தால் வகுத்தான் யாண்டும் வரம்பிலா உருவன் தானே தேகத்தான் வண்ணம் கரந்தனம் தெரிந்திலாதான் எங்கு பார்த்தாலும் மறைந்து கொண்டு அம்புகள் மட்டும் வந்து கொண்டிருக்கின்றன. எங்கிருக்கிறான் தெரியவில்லை. காயத்தால் இணையன் என்று நிலையலாம் கருத்தன் வல்லன் தீவத்தான் சுரத்தில் செயலனை சிந்தை நொந்தான். வேறு வழி இல்லாமல் மகரக்கண்ணை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே காமபிரான் மகரக்கண்ணன் தலையை அழிக்கிறான். தம்பிரான் பகழி தூண்ட தலையற்று தலத்தனானான் தலையற்று தலத்தனானான். மாயை அழிகிறது, இருள் அழிகிறது, மகரக்கண்ணன் அழிகிறான். ராவணத்திலே இந்திரஜித் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்திரஜித் சொல்லுகிறான், நான் நாகபாஸ்தி விட்டேன், அதிலும் அவர்கள் மீண்டு வந்து விட்டார்கள், எனவே கவலைப்படாதீர்கள், இப்பொழுது நான் பிரம்மாசுரத்தை விடப்போகிறேன் என்கிறான். வலம் கொண்டு வணங்கி வாழ் செல்லாயிரம் மடங்கள் பூண்ட புலங்கொடி நெடும் தேரேறி போர்பனை முழங்க போன ஆயிரம் கோடி திந்தேர் அமரர் கோநகரம் எல்லாமே கற்கத்தான் ஓர் கொற்ற பொன் தேரின் மேலான் தூய அச்சுடர்கள் எல்லாம் சுற்றுற நடுவன் தோன்றும் நாயகப் பரிதி போன்றான் தேவரை நடுக்கம் கண்ட. இந்திரஜித்து நானொலி செய்து அனுமன் தோளிலே ராமனும் அங்கதன் தோளிலே லக்குவனும் இருக்கிறார்கள். மாருதி அலங்கல் மாலை மணியணி வயிற தோல் மேல் வீரனோ வாலி செய்தன் விரல் கெடு சிகரத்தோல் மேல் ஆதியற்கு இளைய கோவம் ஏறினல் அமரர் வாழ்த்தி வேரியம் பூவின் மாறி சொல்ந்திரர் இடைவிடாமல் பூமாறி பொழிகிறார்கள் தேவர்கள். ருத்திரனும் ருத்திரனும் விஷ்ணுவும் வருவது போல இருக்கிறதாம். பல இடங்களிலே லக்ஷ்மணனை ருத்ரனைப் போல சிவனைப் போல காட்சியளிக்கிறான் என்று கம்பன் பேசுகிறான். விட இன்மேல் கருளன் தன் மேல் வில்லினர் விளங்குகின்ற கடைமேல் உயர்ந்த காட்சி இருவரும் கடுத்தார். ராமலக்கோர்கள் போர் செய்கிறார்கள். அந்த போர் ஆற்றலை பார்த்து இந்திரஜித்தனே வியக்கிறார். மலைகளை நோக்கும் மற்ற கௌவான் உறக்குவிந்தவன் கண் தலைகளை நோக்கும் வான் உறக்குவிந்த கோடிக்கணக்கான தலைகள் அறுபட்டு அறுபட்டு விழுகின்றனவாம். அது மலை போல குவிந்து கிடக்கிறதாம். மலைகளை நோக்கும் மற்ற கௌவான் உறக்குவிந்தவன் கண் தலைகளை நோக்கும் வீரச்சரங்களை நோக்கும் தாக்கி உலைக்குள் பொறி நூக்க படைத்தல தோன்றி நோக்கும் சிலைகளை நோக்கும் நான் ஏற்றியினை செவியில் ஏற்போம். ராமபிரான் லக்ஷ்மணன் எதிரே இருந்து சண்டை போடக்கூடிய காட்சியை ஆட்சியப்படுகிறானாம். அங்கு அதரனந்த கோடி உடலும் ஒரு அங்கதும் நல்லதே எத்தனை அங்கதும் அப்படியாக தெரிகிறதாம். ஆனும் அனிர்பாக்கு இங்கினி உலகம் யாவும் இடமில்லை போலும் என்னோ அனுமன் எவ்வளவு அழகாக சண்டை போடுகிறான். எங்கும் இம்மனிதர் என்பாரில் வரே கொள் என்று உண்ணோ எங்கு பார்த்தாலும் ராமலட்சுமணாவே காட்சியளிக்கிறார்களே விஸ்வம் விஷ்ணு என்று சொல்வது போல. சிங்க ஏனைய வீரர் கடுமையை தெரிகிறார. கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரஜித்தனுடைய படைகள்லாம் வழிகின்றன. தனியார் என்று போர் புரிகிறான். அந்த சமயத்திலே லக்ஷ்மணன் ஒரு வீரவாதம் செய்கிறான். என்ன சொல்லுகிறான், இந்திரம் பகையனும் இவனை என் சரம் அந்தகத்து அருள் தலையறுக்கலில் தொழில் செய்கையம் விருந்துமாய் நெடு மைந்தரில் கடை எனப்படுவன். இந்த இந்திரியத்தை நான் கொல்லவில்லை என்றால் உலகத்திலேயே மைந்தரில் கடையாத மைந்தன் கேவலமான ஆகிவிடுவேன் என்கிறான். ராமனை தொழுது ரக்குவன் போருக்கு செல்லுகிறான். அப்படி லக்குவன் போருக்கு செல்லும் பொழுது அங்கே அடியரும் தேர் முரணழி அச்சி இரும் கடி நெஞ்சிலையரும் கவசமாக உயிரும் கொடியரும் குடையரும் கொற்ற வீரகம் முடியரும் முரசரும் உழுதும் சிந்துமர். எதிரிப்படையானது கலகலத்து போகிறது. எதிரே இருப்பது யார் அழிந்தார்கள் எப்படி அழிந்தார்கள் தெரியவில்லையா. இன்னது ஓர் உறுப்பு இவை இணைய தேர்பரி மன்னவர் இவர் இவர் படைகர் மற்றோர் என்னவோர் தன்மையும் தெரிந்ததில்லையர். மூர்க்கத்தனமாக அந்த சண்டையிலே அவ்வளவு வேகமாக கடும் போர் நடக்கிறது. இந்த சமயத்திலே இந்திரஜித்தன் சொல்லுகிறான், முன் பிறந்த முனை முறை தவிர்த்து உனக்கு பின்பிறன் தவனாக்குவேன் பின்பிறந்தோய் முன்பிறன் தவனாக்குவேன் இது முடிய நேல் பிறந்தவனால் பயன் ராவனுக்கு. அருமையாக பேசுகிறான் இந்திரஜித்தன். என்ன சொல்லுகிறான், முன் பிறந்தவும் தம்முனை முறை தவித்து உனக்கு பின்பு இனந்தவனாக்குவேன். தமியன் தமையன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். வடமொழியிலே அக்ரஜன் அனுஜன் என்று சொல்லுவார்கள். அக்ரஜன் என்றால் முன்னால் பிறந்தவன் முன்னால் இருப்பவன். அனுஜன் என்றால் பின்னாலே இருப்பவன். இங்கே முன் பிறந்த உன் தம்முனை முறை தவித்து உனக்கு பின்பிறந்தவனாக்குவன். லக்குவனத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் இந்திரஜித். அப்படி சொல்லுகிறான், உன் பிறந்த உன் தம்முனை முறை தவிர்த்து உனக்கு பின்பு இறந்தவன் ஆக்குவேன். முதலிலே உன்னை கொன்றுவிட்டு அண்ணனை அக்ரஜன் அனுஜனாகிறான், அனுஜன் அக்ரஜாகிறான், பின் பிறந்தவன் முன் பிறந்தவனாகிறான், முன் பிறந்தவன் பின் பிறந்தவனாகிறான். சொல்லுவது போல பின்னாலே பிறந்த லட்சுமணாகி நீ முன்னாலே இறக்கப் போகிறா என்று சொல்லுகிறான். நீ லக்குவன் எனும் பெயர் உனக்கு இலக்குவன் எனும் பெயர் உனக்கு எய்வதே இல்ல. இலக்கு வன்கணைக்கு ஆக்குவன் என்னுடைய கொடிய இந்த அம்புக்கு உன்னை நான் இலக்காக்குவேன். இலக்கு வன்கணைக்கு ஆக்குவேன் இது புகுந்து இடையே விலக்குவன் என விடை அவன் விளக்கின். விடை என்றால் சிவன் ரிஷபாரூடன். அவனே அவன் தடுத்தால் கூட வீரம் கலக்குவன். இப்படியாக பேசிக்கொண்டு இந்திரஜித்தனும் லக்குவனும் கடும்போர் விளைவிக்கிறார்கள். அங்கதன் மேலே ஆயிரக்கணக்கான பாணங்களை விடுகிறார் இந்திரஜித். அங்கதன் மேல் ஆயிரம் அவற்றிற்கிரட்டி வெண்கள் மாருதி மேனிமேல். ஆயிரக்கணக்கான படைகளை ராவணி என்று சொல்லக்கூடிய இந்திரஜித்து விடுகிறான். மாடு எரிந்து எழுந்து இருவர்த்தம் கலைகளும் வழங்க காடு எரிந்தன வீடு எரிந்தன வேலைகள் எரிந்தன மேகம் ஊடு எரிந்தன கணவரை எழுந்தன ஊழியில் எரிந்தன உலகம். எங்கு பார்த்தாலும் தீ ஜுவாலைகள் எல்லாமே அழிகிறது. அந்த நிலையிலே தேரழிந்திட சேம தேர் பிரிதி இவன் தெரிந்த ஊரழிந்திட பாரழிந்தது குரங்கெனும் பெயர் என பகைத்த சூரழித்திட துறந்தனன் சுசரம் துரிந்தன். இப்படி மாறி மாறி சண்டை போடும் பொழுது ராமநிலத்திலே ராமபிரானிலத்திலே லக்குவன் வேண்டுகிறார், அண்ணா நான் இப்பொழுது பிரம்மாஸ்திரம் விடட்டுமா எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். பன்னவர்க்கு இவன் பிழைக்கு மேல் படுக்குணம் படையை எண்ணம் அச்சிலை அயன் படை தொடுப்பன் என்று இழைத்தார். நான் பிரம்மாஸ்திரத்தை விடப்போகிறேன் என்றார். ஆனால் கருணா காகுத்தனாகிய கருணை வள்ளலாகிய ராமன் சொல்லுகிறார், அது பகர்வதும் மனநிலை வளர படைக்கலம் தொடுக்கி உலகம் மூன்றையும் சுடும் ஒருவனால் முடிகளது என்றார் சான்றவனது தமிழ் தன உணர்வுடை தம்பி. மூன்றையும் சுடும் உலகம் மூன்றையும் சுடும். இந்த இந்திரியத்தை அழிப்பதற்காக நீ பிரம்மாத்திரம் விட்டால் அது இந்திரியத்தை மட்டும் வருத்தாது உலகத்தையே வருத்துமேப்பா, வேண்டாம் என்று சொல்ல ராமனுடைய கட்டளைப்படி லட்சுமணன் இந்திரஜித்தின் மேலே பிரம்மாத்திரம் விடுவதை தவிர்த்து விடுகிறான். ஆனால் இந்திரஜித்தன் என்ன செய்கிறான், பிரம்மாத்திரம் விடுவதற்காக மறைந்து செல்லுகிறான். அப்படி மறைந்து விட்டதனாலே போர் முடிந்து விட்டது என்று கருதி ராமனும் லக்குமணனும் ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறார்கள். லட்சுமணனை போர்க்களத்தை கவனிக்க சொல்லிவிட்டு ராமன் சிறிது விலகி செல்லுகிறான். அப்பொழுது இந்திரஜித்தன் ராவணனுக்கு தன் திட்டத்தை கூறுகிறான். நான் இப்பொழுது பிரம்மாசுரத்தை மந்திரித்து பிரம்மாசுர பூஜை செய்து பிரம்மாசுரத்தை விடப்போகிறேன். இடையிலே மகோதரன் போர் புரிவான் என்று சொல்ல மகோதரன் போருக்கு வருகிறான். அந்த போரானது பயங்கரமான போராக இருக்கிறது. சொன்னூருடை வெள்ளம் அன்று ராவணன் துறந்த கண்ண சேனையை வாயில் உருவுகின்ற அமைதி முன்னம் வேலையை முடிவதும் குடித்தது முறையீது என்ன மீட்டு தமிழ் மொழிவற்றது விலங்கை. ஆயிரக்கணக்கான படைகள் தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாட்படை என்று அங்கே சங்க வேரியும் காலமும் தாளமும் சிங்க நாதமும் சிறையின் நான் ஒளிகளும் சினமா பொங்கு ஓதையும் புறவியின் அமலையும் புலந்தேர் விங்கண் ஓலமும் மாலென விழுங்கிய உலகை. ஓர தாண்டவமான இந்திர காட்சியை வர்ணிக்கிறான் கம்பன். அரக்கர்களும் வானவர்களும் போர் புரிகிறார்கள். அங்கே மகோதரன் தலைமையிலே மகோதரன் ராமன் படைகளை கலக்குகிறான். அந்த கும்பகர்ணன் விட்டு சென்ற தண்டு அவன் கையிலே வச்ச தண்டை எடுத்துக்கொண்டு அனுமன் சண்டை போடுகிறானாம். அகம்மனுக்கும் அனுமனுக்கும் போர் நடக்கிறது. கட்டினார் கழுவினார் தாவினார் கிட்டினார் கிடைத்தார் கட்டினார் காத்தார் ஒட்டினார் என்றெல்லாம் சண்டையை வர்ணிக்கிறான். இந்த நிலையிலே திடீர் என்று இருள் சூழுகிறது. ஒன்றுமே தெரியவில்லை. யார் எங்கே இருக்கிறார் தெரியவில்லை. ஆற்கின்ற குரலும் கேளான் லக்குவன் அசனி ஏற்றை பேர்க்கின்ற சிறையின் நானின் பேரொளி கேளால் வீரன் யார் குவிண்ணல் உற்றதென்பது உணர்ந்திலன் இசை போர் இல்லை போர் குன்றமனைய தோழான் இனி அது ஓர் பொறுமலுற்ற. அனுமன் இருப்பது லட்சுமணனுக்கு தெரியவில்லை. சுக்ரீவன் இருப்பது அனுமனுக்கு தெரியவில்லை. இப்படியெல்லாம் ஒரே இருள் மயமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. கடல்களும் காணும் கார்கவள் மலையும் உடல்களும் உதிர நீரும் எல்லாவற்றையும் ஒரு குழப்பமான நிலையிலே பார்க்கக்கூடிய காட்சி தெரிகிறது. அப்பொழுது அனுமனை பார்த்து லக்குவன் கேட்கிறான், அனுமனே எங்கிருக்கிறாய், என்ன இருட்டியது, எப்படி வந்தது என்கிறான். அதற்கு அனுமன் சொல்லுகிறான், மந்திரம் குலதாலைய உணர்வுறும் ஆலைத்து அது உன் சிந்தையின் உணர்ந்து செயற்பாற்றியனின் செய்தி. ஒரு மந்திரம் இருக்கிறது, அதை நீ இப்பொழுது உபயோகித்தால் இந்த இருட்டு போகும் என்கிறான். எனவே சிவன் படை சிவாஸ்திரத்தை எடுத்து முக்கணான் படையை மூட்டி விடுதலும் முங்கில் காட்டில் புக்கதோர் ஊழித்தீயின் புலத்திலோர் உருவம் போடாது நிக்கலாம் இருளும் தீர்ந்த தேவரும் மயக்கம் தீர்ந்த. இப்படிப்பட்ட நிலையிலே இருள் விலகிறது. மீண்டும் லக்குமன் அங்கே போர்க்களத்திலே தோன்றுகிறான். ராமனை காணவில்லை, லட்சுமணன் மட்டும் இருக்கிறான். இதுதான் சமயம் என்று இந்திரஜித்தன் பிரம்மாத்திரத்தை விடுவதற்காக தயார் செய்கிறான். காலமேது என கருதிய ராவணன் காதல் ஆலமாமரம் ஒன்றினை விரைவினில் அடைந்தான். மூலவேள்விக்கு வேண்டுவ கலப்பகள் முறையால் கூலம் நீங்கியரா கதப்பூசுரர் கொணர்ந்தார். அழகாக சொல்லுகிறான் கம்பன். சமிதைகள் அமைத்தனன், அனலில் தும்பை மாமலர் தூவினன், காரியல் சொரிந்தனன், கொம்பு பல்லொடு கரிய வெள்ளாட்டி இருங் குருதி வெம்பு வெந்ததை முறை இனிட்டு என்னையால் வேட்டான். யாகத்திலே பலி கொடுக்க வேண்டும் போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சதங்களை எல்லாம் அருமையாக வர்ணிக்கிறான். பிரம்மாத்திரத்தை துதித்து இந்திரஜித்தனின் மந்திர பூஜை, பிரம்மாத்திரத்தை வானிலிருந்து எரிகிறான். அது லக்கோன் மேல் விடப்படுகிறது. அது எப்படி இருக்கிறதா? இன்ன கால இல்லக்குவன் மேனி மேலெய்தா முன்னை நான் முகம் படைக்கலம் இமைப்பதன் மூலம் பொன்னின் மால் வரைக்குரியினம் மொய்ப்பது போல பன்னலாம் தலவல்லன் தொடர்கனை பந்த. நூற்றுக்கணக்கான அம்புகளானது அப்படியே லக்குவன் திருமேனியை மொய்க்கிறதாம். ஆடல் மாக்கரி சேவகம் அமைந்தென்னு அயர்ந்தான் ஊடு செய்வது ஒன்றும் உடந்தில. என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையா? தனுவினாயிரம் கோடி வெங்கடுங்கனிதை கணினும் செய்கையும் மறந்து போய் நெடுநிலம் சேர்ந்த லக்குவன் பூமியிலே விழுகிறானாம். அருக்கன் மாமகன் ஆடக குந்தின் மேலந்த முறுக்கின் காணகமாமென குருதி நீர் முக தருக்கி வெஞ்சரம் தலை தலை மயங்கின தைக்க உருக்கு செம்பன கண்ணினர் நெடுநிலம் ஊற்றார். கண்களிலே நீர் சொரிய சுக்ரீவனாவன் கீழே விடுகிறானாம். அங்கலன் பதினாயிரம் மயில்களை அழுந்த சிங்கமேரிடியுந்தன நெருளம் சேர்ந்த அங்கதன் உடம்பிலே பலாயிரக்கணக்கான அம்புகள் நெருக்க கீழே விடுகிறான். நெடுநிலம் சேர்ந்தான் சங்கமேரிய பெரும்புகள் சாம்பனும் சாய்ந்தான் துங்க மார்பையும் தோலையும் வடிக்கணி துளைக்க மார்பையும் தோலையும் அம்புகளான துளைக்க சாம்பனும் சாய்கிறான். அது மட்டுமா? நீலன் ஆயிரம் வடிக்கணை நிறம் புக்கு நெருங்க காலனார் முகம் கண்டன. நீலன் என்ற வானர வீரன் ஆயிரக்கணக்கான ஒரே சமயத்தில் நடக்கிறது. அம்புகள் நெருக்க கீழே விடுகிறான். இடவன் வின் கலந்தான் ஆலமேகன பகழியால பனசனும் அயர்ந்தான் கோளின் மேவிய குட்டினால் குமுதனும் குறைந்தான். குமுதன் என்ன, பனசன் என்ன, இடவன் என்ன, கீழே விடுகிறார்கள். அங்கே வாளினேர் வலி மகிந்தனும் துமிந்தனும் அடிந்தார். வாளினேர் வலி வாளியை போன்று சமமான பலம் படைத்தவர்களாகிய மைந்தனும் துமிதனும் கீழே விழுகிறார்கள். இன்னொரு பக்கத்திலே மாலை வாளியின் கேசரி மண்ணிடை மடிந்தான் காலவின் தொழில் கவையனும் வானகமும் கண்டான். கவையன் கீழே விடுகிறான், கேசரி கீழே விடுகிறான், மைந்தன் துமிந்தன் மடிகிறார்கள், பரசனும் விடுகிறான், குமுதனும் விடுகிறான், இடமனும் விடுகிறான், சாம்பனும் விடுகிறான், சுக்ரீவன் விழுகிறான். கனகம் ஆயிரம் கனைபட விண்ணிடை கலந்தான் அனகனாயி நசங்கனு மக்கணத் தகர்ந்தான் முனியில் வாளியில் சதவலி என்பவன் முடிந்தான் புனையும் நம்புல் கம்பனும் பொறுப்பென புரண்ட. இங்கே அனகன் என்ன, சங்கன் என்ன, சதவலி என்ன, தம்பன் என்ன, இது மட்டுமா? சுஷேனன் வினதன் கெந்தமாதனன் இடும்பன் கதிமுகன் அத்தனை பேரும் மண்ணுரை சாய்ந்த பிரம்மாத்திரத்தினுடைய விளைவினாலே வானரப்படைகள் அனைத்தும் பூமியிலே சாய்கிறார்கள். மற்ற வீரர்கள் யாவரும் வடிக்கணி மலையால் முற்றும் விந்தனர். அந்த சதுமகன் பெரும்படை இருக்கிறதே, அதனாலே எல்லோரும் செயல்ட்டு விழுகிறார்கள். குவளை கண்ணினை வானர மடந்தயர் கோட்டி துவள பாரிடை கிடந்தனர். குருதி நீர் சுற்றி திவள கீழொடு மேல் புடை பரந்திடை செறிய பவளக்காருடை பார்க்கடல் ஒத்தத பறவை. ரத்த வெள்ளம் அதிகமானதனாலே அது பவளக்காடு மாதிரி பவளக்கடலாக ஆகிவிட்டதாம். பார்க்கடல் என்பது பவளக்காருடைய கடல் மாதிரி ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையிலே பார்ப்படைத்தவன் படைக்கு ஒரு பூசனை படைத்தி நீர்படக் கடவீரலீர் வரிசிலை நெடியோன் பேர் படைத்தவர்க்கு அடியவர்க்கு அடியரும் பெறுவார் வேறு படைத்தவன் பிறவியில் துவக்குனாதி. எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்வது போல வீர சொர்க்கம் கிடைக்கும். இப்படியாக வானர படைகள் எல்லாம் ராமனுடைய படைகள் எல்லாம் செயலற்று நின்று விடுகிறார்கள். இந்திரஜித்தன் மகிழ்ச்சியோடு தன்னுடைய தந்தையின் இடம் செல்கிறான். வெங்கண் வானர குழுவோடும் இளையவன் விரிந்தான் இங்கு வந்திலன் ராமன் இப்போது என இகழ்ந்தான் சங்கம் ஊதினன் தாதையை வல்லையில் சார்ந்தான் பொங்கு போரிடை புகுந்துள பொருளெல்லாம் புகன்ற. ராவிடத்திலே சென்று மிகச்சிறந்த வீரர்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டு ரக்குவன் விழுந்தான், சுக்ரீவன் விழுந்தான், இடமன் விழுந்தான், கந்தமாதனன் விழுந்தான், சாம்பன் விழுந்தான், குமுதன் விழுந்தான், நலன் விழுந்தான் என்று விழுந்தவர் பட்டியலை சொல்லுகிறான். அப்பொழுது ஆசையோடு கேட்கிறான் ராவணன், இரண்டிலன் கொலாம் ராமன் என்று அவன் இசைத்தார். இரண்டிலன் கொலாம் அவனுக்கு ஆசை, ராமன் சுத்து போகலையா, இரண்டிலன் கொலாம் ராமன் என்று ராவணன் இசைத்தான் துறந்து நீங்கினல் அல்லனே தம்பியை தொலைத்து சிறந்த நண்பரை கொண்டு தன் சேனையை சிதைக்க மறந்து நிற்குமோ மற்றவன் திறன் என்றான் மதலை. அப்பொழுது நின்று சொல்கிறான், ராமன் நேரடியாக இங்கே காணோம் என்றாலும் தம்பி விழுந்து விட்டான், நண்பனாகிய சுக்ரீவன் விழுந்து விட்டான், செயலில் சிறந்த வீரர்கள் எல்லாம் விழுந்து விட்டார்கள், நிச்சயமாக அவனும் வீரர்கள்தான் போவான். அன்னதே என அரக்கம் ஆதரித்து அமைந்தான் சொல் அமைந்தன் தன் பொன் கோயிலை தொடர்ந்தான் மன்னன் ஏவலும் போயினும் மகோதரன் வந்தான் என்னை யாருடைய நாயகன் வேறிடத்து இருந்த. இதே சமயத்திலே வெளியே சென்றிருந்த ராமன் இப்பொழுது சண்டை களத்துக்குள்ளே வருகிறான். மெய்கொள் போர்க்களத்து ஏதுவாமினியனமு என்றான். இப்பொழுதுதான் ராமன் உள்ளே வருகிறான். அங்கே சுக்ரீவன் அனுமனும் போன்றவர்களெல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். நோக்கினான் பெருது செய்தோறும் முறைமுறை நோக்கி ஊக்கினான் தடன் தாமரை திருமுகத்து உதிரம் போக்கினான் இனம் பரந்தலையடுவத்துள் புக்கான் காக்கும் அந்துணை தலைவரை தனித்தனி கண்டார். தக்கதோ சுக்ரீவனை பார்த்து நீ கேட்கிறான், சுக்ரீவனை நோக்கி தன் தாமரை துணைக்கண் ஊக்க நீத்திரல் ஒழுகிட நெடிது நின்று உயிர்த்தான் தக்கதோ எனக்கென்று தனி மனம் தளர்ந்தான் பக்கம் நோக்கினன் மாறு தன்மையை பார்த்தான். மாருதையும் விழுந்து கிடக்கிறான், சுக்ரீவன் விழுந்து கிடக்கிறான். கடல் கடந்து புக்கு அறக்கரை கருவுடும் கலக்கி இதழ் கடந்து நான் இருக்க நீ நல்கியது இதற்கோ. ராமன் அனுமனை பார்த்து, கடல் கடந்து புக்கு அறக்கரை கருவுடும் கலக்கி என்னென்ன செய்தேயப்பா நீ, விழுத்த திசை கருவம் திருத்தி உடல் கடல் தனவோ உணையறக்கம் வில் உதைத்த அடல் கலந்த போர்வாளி என்று ராகுலித்து அழுதா. ராமபிரான் அழுகிற புண்மை செய்தொழில் எம்வினை கொடுமையால் புகழோர் என்னை போல்பவர் ஆருளர் ஒருவர் நினைத்தான். ராமபிரானுக்கு ஒரு பெயர் உண்டு, ஏழை என்று பெயர். மைனவர்கள் ஏழை என்பார்கள், ஏழை இளையன் இளிச்சவாயன் என்று சொல்லுவார். ஏழை என்றால் ராமனையும், இளையன் என்றால் கண்ணனையும், இளிச்சவாயன் என்றால் நரசிம்ம பெருமானையும் சொல்வார்கள். இங்கே நினைக்கிற தேவர்களெல்லாம் வரம் கொடுத்தார்களே, முனிவரெல்லாம் வாசி புரிந்தார்களே, என்னாயிற்று முன்னை தேவதம் வரங்களும் முனிவரம் மொழியும் புண்மை செய் தொழிலனை வினை கொடுமையால் புகழோ என்னை போல் பவ என்னை போல ஒரு இருக்கலாமா? ஏற்கனவே நான் எடாயுவை அழிப்பதற்கு காரணமாக இருந்தேன். புன் தொழில் புல்லரசினை வெஜ்ஜியன் பூண்டேன் கொன்றொறுக்கினேன் எந்தையை எடாயுவை குறைத்தேன். நாட்டிலேயே தசரதன் மாண்டான், காட்டிலே கழுகரசன் மாண்டான். இன்று ஒறுக்கினேன் இத்தனை வீரரை இருந்தேன் வன்சொலிக்கு ஒரு வரம்புண்டாய் வரவற்றோ. விடை குலங்களின் நடுவன் ஓர் விடை கிடந்தென்ன கனைக்கண் தீவுக அங்கத கழித்தினை கண்டார். அங்கதனை பார்க்கிறார், பார்த்து பார்த்து அழுகிறார். ஐயா, இத்தனை பேரையும் அழித்து விட்டு நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேனே என்றெல்லாம் லட்சுமண பெருமாள் அழுகிறார். லட்சுமணனை பார்த்து அழுகிறார் ராமதிரா. தேசே தேசே களத்ராணி தேசே தேசே சபாந்தவா தந்து தேசம் நமத்யாமி எத்திர பிராதா சபோதர. உயர்த்திலன் ஒரு நாழிகை உடல்தினம் ஒன்றும் வியர்த்திலன் உடல் விழித்திலன் கண்ணினை விண்ணோர் அயிர்த்தியிலன் கொள் என்று அஞ்சி அரங்கையும் தாளும் பெயர்த்திலன் உயிர் பிரிந்திலன் கருணையால் பிறந்த தாங்குவார் இல்லை. லட்சுமண பெருமாளை அப்படியே கட்டி கொள்ளுகிறார். தாங்குவார் இல்லை தம்பியை கை கொண்ட தலக்கை வாங்குவார் இல்லை. லட்சுமண பெருமாளை கட்டி அணைத்துக் கொண்டு அழுகிறான். அண்ணலும் சிறிது உணர்வோடு அயிர்ப்பின நீங்கி கண் விழித்தனம் தம்பியை தெரிவுறக் கண்டார். விண்ணை உத்தனம் மீள்கள நின்ற கம்பெருந்தா புண்ணின் உத்தவோர் எரியன்ன துயரினன் புலம்போ. அப்படி ராமதிரான் தம்பியை பார்த்து, தாயோ நீயே தந்தையு நீயே தவம் நீயே சேயோ நீயே தம்பியு நீயே திரு நீயே போயோ நின்றாய் என்னை இகழ்ந்தாய் புகழ் பாராய். நீயோ யானோ நின்னும் நெஞ்சம் வலியேனோ. எனக்காக காட்டுக்கு வந்தாயப்பா, நீ எனக்கு தாயாக இருந்தாய். பாவஜேன கிருதஜேன தர்மஜேன வத்சலா சோயா புத்திரேன தர்மா ஆத்மானகம் வத்தப்பிதா மமே. தாயோ நீயே தந்தையும் நீயே தவம் நீயே சேயோ நீயே தம்பியும் நீயே. லட்சுமணன் சொன்னா ராமனை பார்த்து சமேவ சர்வம் மமதேவன். இங்கே ராமன் லட்சுமணை பார்த்து சொல்லுகிறான், தம்பியும் நீயே தந்தையும் நீயே தவன் நீயே தாயோ நீயே சேயோ நீயே போயோ நின்றாய் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாயா. நான் இன்னும் உயிரோ இருக்கிறேன். மாட்டாய் நீயோ யான் ஒரு போதும் உயிர் வாழே. இனிமேல் நான் வாழ மாட்டேன். ஆண்டாரல்லவன் தோபரதல் தான் பரதனே இருக்கட்டும். பூண்டார் எல்லாம் பொன்றுவர் தும்ப பொறையாற்றார் வேண்டா ஓ நான் நல்ல ரமஞ்சி மெலிவுற்றார் இறந்தாய் உன்னை கண்டும் இருந்தே. இது நான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேனே. மாதாவும் நம் சுத்தமும் நாடும் மலையோரும் ஏது ஆனாரோ தாதாய் காணச்சால நினைந்தே கரையாழ்வேன் போதாயா பொன்முடி என்னை புனைவிப்பார். இனிமேல் மீண்டும் நாம் அயோத்தி செல்ல வேண்டுமா? இப்படியெல்லாம் என்று என்று எங்கும் விம்மும் உயிர்க்கும் இடையக்கி சென்று ஒன்று ஒன்றொரு இந்தியமெல்லாம் சிதைவுட பொன்றும் என்ன தம்பி ஆர்வத்தோடு புள்ளி ஒன்றும் பேசான் தன்னை மறந்தான் ராமபிரான் தனது உற்று கீழே விடுகிறானாம். இப்படியாக இந்திரஜித்தன் செய்த மந்திர போர் பிரம்மாத்திர போர் ராவன் பக்கத்திலே பெரிய கலக்கத்தை உண்டாக்குகிறது. தொடர்ந்து இந்த பிரம்மாத்திரம் எப்படி அவர்களை விடுவிக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். கம்பனின் காவிய நாயகம் தொடரும். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சடி காமம் அழிந்து தெளிந்திருமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மை பொன்மையினாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட சென்றலும் தென்மையும் சூழ்ந்திடவே வானவர் கையை தொழ வண்டி நமால் தெழ வாழ்த்தோரிமங்கலாசாதனபிரேமதாச்சாரியபுரோகமிசர்வைஷபூர்வைராச்சாரியமங்கலம் லட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத்விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.